இப்படி திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷம் சாதிச்சு திருமந்திரம் நமக்கு என்னென்ன பிரசாதம் பண்றதுன்னு சொன்னால் துறந்ததும் செல்வம் தஞ்சிடும் அடியார் படுகையர் ஆகினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீர்விஷம் வருடும் அருள் பெருநிதம் அளிக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல் அப்படின்னு இது காமிச்சார். இந்த திருமந்திரத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணணும்னா துஞ்சும் போது அழைமின் துயர்வதில் நினைவின் துயரிலே சொல்லினும் நன்னாம் நந்திதான் கண்டீர் நம்முடையவனுக்கு நாராயணா என்னும் நாமம் இப்படின்னு சொன்ன ஆழ்வாருக்கு இந்த ஆழ்வாருக்கு மிச்ச ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு தன்னேற்றம் என்ன அப்படின்னா இந்த ஆழ்வார் உகந்தருடைய நிலங்களில எம்பெருமான் இருக்கக்கூடியதான திபிரேசங்களிலேயே ஆழங்கலப்பட்டிருப்பார். அதோட இந்த ஆழ்வார் ராஜகுமாரனானபடியினால ராஜகுமாரர்கள் கபலந்தோறும் நெய்வாத்து உண்ணுமா போலே அப்படின்னு காமிச்சார். ராஜாக்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு கபலத்தை நெய் ஊற்றி சாப்பிடலாம். அது மாதிரி இந்த ஆழ்வாருக்கு ஒரு ஒரு கபலத்திலையும் திபிரேச தெம்பெருமானுடைய அனுபவம் இருந்துங்க. ராஜகுமாரர்கள் கபலந்தோறும் நெய்வாத்து உண்ணுமா போல இந்த எம்பெரும் இந்த ஆழ்வாருடையதான பிரபந்தங்கள்ல ஒரு ஒரு பிரபந்தங்கள்லயும் ஒரு ஒரு பாசனங்கள்லயும் ஒரு திபிரேசம் இருக்கும். ரெண்டாவது பாசனத்திலேயே ஆகியே அப்பதே என்னென்னு அவரவர் பணமுடன் இடத்துல குழந்தையே சூழ்குணல் குழந்தையே தொழுதுன்னு காமிச்சாங்க. இப்படி கவலத்தோடு நெய்வாசு இருக்கக்கூடிய சுபாவனான படிக்கிறாரே தன்னுடைய மனசு கூட்டின்னு போய் மனசுக்கு சேதனத்தையான மனசை ஆரோப்பணம் பண்ணிட்டு பேசாருங்கிறார். ஒரு ஒரு திவ்விதேசமா போய் சேவிக்கலாம்னு ஆரம்பிச்சார். தமிழ் தேசத்துக்கு எல்லை பிராச்சீன திருவேங்கடம்னு இருந்தது. அப்ப அந்த திருவேங்கடத்தை எம்பெருமானையும் தாண்டி ஹிமாச்சலத்தோடு அவருடைய ஆழ்வாருடைய மனசு போச்சு. மனசுதான் போறது சுலபமா சார். அதனால மனசு போச்சு திருவேங்க ஹிமாச்சலம் வரும் நல்ல வாலிமா வல்ல தொருதன வரிசிலை வளவே தன் நேரநாத தன் தடம்பள் இடம்பர இருந்த நிலையத்து நகஞ்சையும் தடஞ்சுனை பிரிதி சென்று அடை நெஞ்சு இப்படின்னு தன்னுடைய மனசை கூட்டி பிரிதி சென்று அடையின்னு பிரிதிங்கிறதான நிபுணத்துக்கு போன்னு நினைச்சேன். ஆனா அந்த மனசு ஆறு இருந்தோம் அது கிடைக்கிற அன்னைக்கு போய் செய்ய போன ஹிமாச்சலமா இருந்ததுதான் எப்போதும் போக முடியாது அப்படின்னு ஆறு இருந்தது. இப்படி மனசு போகலையேன்னு தாபம் ஏற்பட்டது ஆழ்வார். அப்ப அந்த மனதுக்கு உபதேசம் என்றார் இந்த மனதே நீ நான் சொல்லியும் போகலையே இந்த திவ்யதேசத்துக்கு போகல அப்படின்னா ஏன்னா நமக்கு இந்த மனசு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த தேக சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் நீ போக மாட்டேங்கிற இந்த தேக சம்பந்தம் எவ்வளவு கேயமானதுன்னு சொல்லணும். அச்சா முத்தமோ துணையா முன்னடி நோக்கி வளைந்து இட்டால் போல் தள்ளி வெள்ள இருந்து கிளையாமும் கட்டதாய் போல் அந்த பேச்சு பெருமுளையோடு இதை பத்தமாங்கி முண்டவாயா என்பதை இப்படி அட்டாட்சிரம் உபதேசம் என்றால் அட்டாட்சிர பிரதிபாத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமான் வசிக்கக்கூடியதான திவ்யதேசம் வரக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு அட்டாட்சிர ரெடியா இருக்கக்கூடியதான பத்ரிகாசிரமத்துக்கு போகலாம்னு இந்த மனசுக்கு இந்த சரீரத்துடைய அஸ்திரத்துவாதிகளை போதனம் பண்ணது. இப்படி பண்ணி அதுக்கு மேல அடுத்த பாசன ஞானமுனாகி இருந்த விடங்கு அந்நினையலை இளையவர் வணங்க தானவனாகம் தரணிகள் குரல தடஞ்சலை குணித்த என்களைங்கிற பாசனத்துல துணிவினை உணர்த்து சொல்லுவன் மனமே தொழுதொழு தொண்டர்கள் தமக்கு வினையொழுத்தவரர் பெருவிஷம் வருளும் பேரருளான எம்பெருமான் அப்படின்னு மனதுக்கு எந்த எம்பெருமான போய் நாம் ஆசிரியிக்கணுங்கிற நிஷ்கர்ஷத்தை துணிவினை உணர்த்துங்கிற பாசனத்துல காமிச்சார். இது அடுத்தது இருந்தது. அது கடுத்தது கலையங்கரியும் பரிமாவுங்கிறதான பதிகம் அஞ்சாம் பத்துல ஒன்னாம் பத்துல அஞ்சாவது புதுமொழி இருந்தது. கலையங்கரியும் பரிமாவும் சாரகிராமம் எம்பெருமான போய் ஆசிரியின்னு தன்னுடைய மனசுக்கு வச்சு ஒரு போதனம் பண்ணார். அதுக்கு அடுத்த பாசனத்துல தன்னுடைய நைச்சான சந்தானத்தை எம்பெருமான போய் ஆசிரியிக்கிறதுக்கு விபரோதமா நமக்கு விரோதியா இருக்கக்கூடிய மிக்க இறநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி துக்கியமும் தடையினு இருக்க பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கிறது இந்த கர்ம பாசனை. இந்த கர்ம பாசனை எதுக்கு எப்படி உண்டாச்சு அதை போக்கிக்கணுங்கிறதான ஒரு இதோட கருணாநிதி பண்ணால் நைமிஷாரண்ய தேம்பெருமானத்துல வானிலா முருகன் திருவிழா விருந்தோர் மாதரார் வனமுலை பயனே பேனனே அதனை பிழையன கருதி பேனையன் நிலவி நோய் இருப்பான் என்னிலே இருந்தேன் என்னேன் என்ன இளையவர் கலவியில் திறத்த நானே வந்து திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துடந்தாய் அப்படின்னு நைமிஷாரண்ய தேம்பெருமானத்தை கருணாநிதி பண்ணார். தன்னுடைய விரோதிகளை போக்கிக்கணும் அப்படி எம்பெருமான் நைமிஷாரண்ய தெம்பெருமானிடத்தை கருணாநிதி பண்ணவாறு தான் அவ்வளவு தூரம் நீ சமப்பட வேண்டாம் இங்கே தட்சிண தேசத்திலேயே இருக்கும்னு எம்பெருமான் தான் பிராட்டியோடு இருக்கக்கூடியதான இருப்பு அல்லி மாதர் குந்தனங்க ஆயிரம் தோரணிடம் அந்நல்லி மல்லே கல்லுடைப்ப புள்ளடையாத்து அதர்வாய் சில்லு சில்லந்தாது சிங்கவேல் குண்ணம் அப்படின்னு சொல்லுமா போலே பிராட்டியோட நித்தியவாசம் பண்ணக்கூடியதான சிங்கவேல் குண்ணத்தை காட்டி கொடுக்க அந்த எம்பெருமானிடத்துல ஆழ்வார் பட்டார். அதுக்கு மேல அங்க ஞானம் இந்த பதிகத்தில் இப்படி சிங்கவேல் குண்டத்தை ஆச்சரிய மாத்திரத்திலேயே அங்க அல்லிநாதன் முருகன்னா ஆயிரம் தோழனிடம் அப்படின்னு பிராட்டி வைசிஷ்ட பிராட்டியோடு பிராட்டி விசிஷ்டமா இருக்கக்கூடியதான் அந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணோன்னு நித்தியம் பிராட்டியை தரிசித்து திருநாமத்திலேயே பிராட்டியை வச்சிருந்திருக்கக்கூடியதான் அந்த எம்பெருமான் போய் ஆச்சரியப்போம். அதுவும் நம்மளுடைய பாஷை இந்த ஆந்திர தேசத்துல இருக்கு சிங்கவேல் குண்டம், அங்க போனா நமக்கு பாஷை தெரியாது. நம்ம பாஷை நடையாடக்கூடியதான தமிழ் பாஷை நடையாடக்கூடியதான திவ்ய தேசமா இருக்கிறபடினால இந்த தேசத்தை அனுபவிப்போம். இந்த தேசத்துக்கு திருவேங்கடம் முகங்காட்டாமையாலே அக்ரூரரை போல நம்ம வந்து வரவேற்பால் நினைச்சிருந்தார் முகங்காட்டர். அப்பதான் நினைச்சு பார்த்தா நமக்கு எம்பெருமான் முகங்காட்டாமைக்கான காரணம் என்ன? தீவிலாத நம் தீவினைகள் எத்தனை செய்தனங்கள் தாவி வையன் கொண்ட எந்தாய் தாமோதரா என்னன்னு அழ்வார் திருவாய்மொழியில காமிச்சாப்படு தீவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன். அதனால இவ்வளவு பாபம் இருக்கு, இத்தனை நாள் ஆபாச பந்துக்கள் அல்லாத பந்துக்களை பந்துக்களா நினைச்சிருந்தேனே. நான் நினைச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன? தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்னவர் இவையென்ன நியாயக்கிறேன் சர்வவித பந்துவா சர்வேஸ்வரன் இருக்க இன்னொருத்தர்கள் அல்லாத உறவுகளை நாம் உறவா நினைச்சு பிரமிச்சோமேன்னு அடுத்த பாதத்தை பதிகம் வந்தது. தாயே தந்தை என்னும் தாடமே கிழமை கிழன்னும் நோயே பட்டொழிந்தேன் உண்மை காண்பதோர் அரசையினார் வேய் தூம்படல் சூழ் உரையார் திருவேங்கடவா நாயே வந்தடைந்தேன். இங்கே ஒரு சம்சயம் கீழே வாணிதாமதுகள் சிறந்தல் பிறந்தோங்கிற பதிகத்திலேயே தனக்கு எது விரோதின்னு தன்னை சாதிச்சாரு அப்படி சொன்னவர் திருப்பி தாயே தந்தை என்னும் பதிகத்தை தனக்கு விரோதிகளை சொல்லுவானே. அப்படி சொன்னா அது புனருக்தி இல்லையோ, புனருக்திங்கிறது தோஷமாச்சு அப்படின்னு கேட்டா அது பரிவாச்சாமியில வியாக்கியான பாத்திரியமா கொடுக்கிறா. அது எப்படின்னா சுகுமாரமா இருப்பார் விடாய் ஏற்பட்டார், சுகுமாரமா இருப்பார்க்கு விடாய் ஏற்பட்டால் முகத்திலே நீரை வாரி மீளமேல இறைக்குமா போல. ரொம்ப சுகுமாரமா இருக்கா, ரொம்ப மென்மையா இருக்கா, அவளுக்கு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டா திருப்பி திருப்பி மூஞ்சி இளமே. அது மாதிரி கீழே ஒருத்தர் அலமிட்டார், மானிடாமரவர்கள் அலமிட்டார், அது போரல திருவேங்கடமுடையாண்டு திருப்பி அலமிக்கிறார். தாயே தந்தை என்னும் தாரமே கிழமக்கள் என்னும் நோயே பெற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் பதிகட்டம். இது மாதிரி எம்பெருமான் ஆசிரியச்சதுக்கு எம்பெருமானே உபாயம், ஏன்னா அமிர்தத்தை ஏக சேதுகூடு சுத்திகள் தான் சொல்றோம். இப்படி மோட்சத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மளுடைய விரோதிகளையும் போக்கிக் கொடுக்கணும், அவன் தான் அந்த சங்கல்பி கலந்துற படியினாலே அடுத்த பதிகத்துல கண்ணார் கடல் சோழ் இலங்கை கரைவந்தன் உண்ணாகம் வளர்த்த கடஞ்சல் அமைத்தாய் அண்ணா அடியே நிழலை கரையாயே. அடியே நிழல் எதுன்னா இந்த சம்சாரத்துல உன்னை அனுபவிக்கிறதுக்கு முன்னால் அனுபவிக்கிறதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அனாதியா வரக்கூடியதான இந்த பாப வாசனையை கழிக்கணும்னு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ண பத்தாம். இவ்வளவும் இந்த ஒண்ணுல இருந்து பத்து பாஷகங்கள் முதல் பத்துல விஷயம். இந்த பத்து பாஷகங்களாலே இந்த கடைசியில் அது கண்ணார் கடற்கள் பதிகத்தில் ஆழ்வார் காரணமாக சரணாகதி பண்ண ஆழ்வார்க்கு எம்பெருமான் தன்னை காட்டி கொடுக்க அந்த பிரீத்தராய் தன்னுடைய மனசோட சேர்ந்து அனுபவிக்கிறார். எம்பெருமான் எப்படி தன்னை காட்டி கொடுத்தான்? தன்னுடைய சொரூப ரூபாதைகள் அடங்க ஆழ்வாருக்கு காம கொடுத்தான். அம்மாழ்வாருக்கு அப்படி காமிச்சான். இப்படி திருமங்கை ஆழ்வார்க்கு இந்த பதிகத்தில் காமிச்சான்னு காமிக்கிறார். அதுதான் மாணவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இழுந்து வந்து மாதவ மாணவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற என் நெஞ்சமே தன்னுடைய மனசை கூட்டுகிறார். ஆனா கீழே இந்த மனசுக்கு நன்மை நெஞ்சே நான் தொழுதும் நம்முடைய நண்பருமான் அல்ல மாதர் புருகன் என்ன ஆயிரம் தோழனிடம் வச்ச நல்லை நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய மனசை கொண்டாடினார். நன்னெஞ்சே அப்படின்னு கொண்டாடினார். இப்படி நல்ல நெஞ்சேன்னு கொண்டாடினதான தன்னுடைய மனசை கூட்டுகிறார். அந்த மனதுக்கு இணைய இணையாதாகிறார். இங்க வியாக்கியானத்துல காமிச்சார் மாணவர் தங்கள் சிந்தை போலே. எப்படி நித்திய சூரிகள் அனவரதம் எம்பெருமானையே சதா பஷந்தி சூரியகான்னு எப்படி எப்போதும் அனுபவிச்சிருந்து எப்போதும் பார்த்துட்டே இருக்கார்களோ அது மாதிரி அவருடைய சிந்தைகள் நீங்கா திருந்த திருவே மறுபடி அமைந்தா அந்த நாளி மாறேன் அவருடைய சிந்தைகள் திருந்த மாற நீங்கால எப்படி திருவா இருக்காரோ அது மாதிரி ஆழ்வாருடையதான சிந்தனையிலையும் என் சிந்தனைக்கு நீயாயின் அந்த ஆழ்வாருடைய ஆராத்திய மூர்த்திக்கு சிந்தனைக்கு நீயான்னு திருநாள் எனக்கு சிந்தனைக்கிரியான எம்பெருமான் இருக்கிறபடினாலே தன்னுடைய மனத்தையும் கூட்டுண்டார். மனத்தையும் கூட்டுண்டு பேசுறார். வானவன் தங்கள் சிந்தை போல, வானவன் தங்கள் சிந்தைனா எப்படி நித்திய சூரியகளை தன்னுடைய சிந்தை எப்போது எம்பெருமான சிந்தையில வச்சிருந்துக்காரோ அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்ல எப்படி எம்பெருமான் சிந்தனையில நித்திய சூரியர்கள் இருக்கார்களோ அது மாதிரி அர்த்தம். அப்ப மாணவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே, என் நெஞ்சம் மாணவர் தங்கள் சிந்தை போல, என் நெஞ்சம் மாணவர் தங்கள் விஷயத்துல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சிந்தனை போல என்னுடைய நெஞ்சம் வந்தாய், என் மனம் புகுந்தாய், மண்ணில் என்னாய்னு வந்தாய், என் மனம் புகுந்தாய், மண்ணில் என்னாய், அப்படி ஏற்பட்டதான அந்த சொரூபமானது என்னிடத்துல வந்து நித்தியசானித்யம் பண்ணும்படியாக இருக்கும்படியாக என்னிடத்துல பிரீத்தி விசேஷம் எம்பெருமானுக்கு இருக்குங்கிற அப்படினால மாணவர்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனிது வந்து, அப்ப என்னன்னு சொல்லிக்கலாமோ அலங்கார கர்ப்பமாக்கு அப்படின்னு கேட்டுட்டு, இந்த என்கிற சட்டம் இங்க தாத்திக அகங்காரம் இருக்கிறதுனால தாத்திக அகங்காரம் அது உத்தேசமா இருக்கிறதுனால என்னன்னு சொல்ல தட்டு இல்லை. அடியே நெஞ்சம்னு சொல்லாம என் நெஞ்சம்னு சொன்னாரேன்னு கேட்டுட்டார். என் நெஞ்சமே இது வந்து மாதவ மாணவர் தங்கள் சிந்தை, என்னுடைய மனசுல மாத்திரம் இல்ல மாதவ மாணவர் தங்கை, மாணவர்கள் மனுஷர்களுக்குள்ளே மாதவத்தர்களா இருக்கக்கூடியதான இவர்கள் பூர்வர்களா இருக்கக்கூடியதான ஆழ்வார்கள். நம்மாழ்வார் விஷயத்தில் அகரகில்ல நிறையவன் அருமே மந்தை உரமாறுபான் ஆழ்வாருக்கு சிந்தது மற்றொன்றும் திறத்தது அல்லா தன்மை தேவைதானதையும் சிந்தையினால் செய்வதான் அறியாத மாயங்கள் ஒன்றுமில்லைன்னு சிந்தை மற்றொன்றும் திறத்ததான திறத்தது அல்லா தன்மை முன்னொன்றோரோ பழுது பிறகு நீர் சிந்தும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் இருந்த அப்படின்னாலே அதே மாதிரி இங்க சிந்தனை இருக்கு. அதான் மாதவ என்னுடைய மனசுல இருக்கிறது விஷயம் இல்ல, மாதவ மாணவர் தங்கள் சிந்தை அமர்ந்து உரைகின்ற சிந்தை உரைகின்ற எந்தைன்னு சொல்லாம அமர்ந்து உரைகின்ற எந்தைன்னு சிந்தை அமர்ந்து உரைகின்ற எந்தை தானவரிடு காலகில் புகை ஓங்கு வேங்கடமேமி. இந்த திவ்யதேசத்துல எம்பெருமானுக்கு ஆராதனத்துல பத்மம் அப்படிங்கிற ஒரு குணத்தை காமிச்சார். திருவாய்மொழியை அப்படி காமிச்சார். திருவாய்மொழியில பரிவதில் ஈசனை பாடிங்கிற பதிகத்துல புரிவதுவும் புகைப்பூவேங்கிற பதிகம் பாக்கியம் இருக்கு. இந்த புரிவதுவும் புகைப்பூவேங்கிற இடத்துல ஈடு வியாக்கியானத்துல புகை செதுக்கை இட்டு புகைக்கு அமையும் அப்படின்னு ஈட்டுக்காரர் காமிக்கிறார். செதுக்கை இட்டு புகைக்கு அமையும்னா ஒரு மரம் செதுக்கின துள்ளி இருக்கோ அதை கொடுத்து அந்த தூபத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா கூட பெருமாளுக்கு சௌக்கியமா இருக்கிறார். ஆசிரியர் கொடுத்த விஷயத்துல தாரதமியம் பார்க்கறதில்ல, கொடுக்கனுடைய சுதயத்திற்குடையதான பிரீத்தியை தான் எம்பெருமான் பார்க்கிறான். அவ்வளவு ஆராதனை சொல்லுன்னு காமிச்சார். செதுக்கை இட்டு புகைக்கு அமையும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதான காணவர் காணவரிடு எங்கேயாவது இனக்குறவர் புதியதுன்னும் எழில் மாடலின் சோழ இருந்தாய் பெரியாழ்வார். அந்த குறவர்கள் ஒரு ஜாதியை காமிச்சார். இங்க ஆழ்வார் ஜாதியை சொல்லல, காணவரிடுன்ற காட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருமாடலின் சோழையில் இருக்கக்கூடியதான குறவர்கள் இனக்குறவர் புதியது கிள்ளி புதுத்திணை கிள்ளி புதிய விகாட்டி நின் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதொன்னும் எழில் மாடலின் சோழ இருந்தாய். இனக்குறவர் புதியதொன்னும் குறவர்களுக்கு இனக்குறவர்னு ஒரு விசேஷனை விட்டு சொன்னார் துறையாழ்வன். ஆனா இவர் காணவரிடு காட்டில் யாரோ போறவரம் அந்த ஜாதி என்னன்னு கூட தெரியல. அந்த புகை கூட நான் காலகில் புகை ஓங்கு அவர்கள் வெட்டி போட்ட மரத்திலிருந்து வரக்கூடிய புகைகளும் நிறைய அகில் மரங்கள் சூழ்ந்திருக்கு அதனால அகில் புகையா இருக்கு. இல்ல அகில் புகையினால என்ன சுகந்த மரமோ அந்த சுகந்தம் மாதிரி எம்பெருமான் இதை ஏத்துக்கிறான். அதனால காணவரிட்டு கால் அகில் புகை ஓங்கு வேங்கடமேவிய மான்குரலான அந்தனர். அப்ப இங்க இருக்கக்கூடியவன் யாருன்னா அன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணவன் மான்குரலான அந்தனருக்கு இன்று அடிமை தொழில் பூண்டா இன்று இன்றுங்கிற சப்தம் இருக்குன்னா அதுக்கு பிரதிசம்பந்தே ஒரு சப்தம் இருக்கணும், அன்றுன்னு சப்தம் இருக்கணும். அப்ப அன்று மான்குரலான அந்தனருக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாய். அன்று மான்குரலான அந்தனர்னா ஏதோ ஒரு காலத்துல ஒரு கல்ப விஷயத்துல வாமனாவதாரம் பண்ணார். இந்த வாமனாவதாரம் எதுக்கு பண்ணார்னா மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்த்து மதியிலேன் வல்லினையே மாளாரோ என்று ஒருத்தி மதியெல்லாம் முழுகலங்கி மயங்குமாள் எண்ணீரேன்னு நம்மாழ்வார் சொல்லிட்டு மதியினால் குரல்மானாயின்னு சொன்னார். அது என்ன மதியினால்னா இந்த ஆழ்வாரை வஞ்சிக்கணுங்கிறதுக்காகவே ஆழ்வார் தன்பத்தில் இருக்கணுங்கிற புத்தியினாலேயே வாமனாவதாரம் பண்ணதாக ஆழ்வாருக்கு பகவான் இருந்தான் நம்மாழ்வார். ஆனா ஆழ்வாருக்கு வாமனாவதாரத்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அப்ப தாவி மையம் கொண்ட இந்த இடத்துல கூட முச்சீலம் இல்லா சிறியேனும் செய்வினையோ பெறுதால் ஞானம் உண்டா ஞானமூர்த்தி நாராயணா என்னன்னு காலந்தோறும் யானிருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேடி காணவாரா கூவியும் கொள்ளாயே கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதிலிருந்திடும் என் வள்ளலேயோ மையம் கொண்ட வாமனாவோ. இந்த அவதாரத்தை மாத்தி புரிந்தார். என் வள்ளலேயோ மையம் கொண்ட வாமனாவோ, மையம் கொண்டது எப்ப திருவிக்ரம அவதாரத்துல வாமனா வந்தது முன்னாடி. அப்ப வாமனா வாமனே வையங்கொண்டன் சொல்லிருக்க வேண்டும், சொல்ல வேண்டியிருக்க வையங்கொண்ட வாமனாவோன்னு அந்த வியாக்கியானத்தை காமிக்கிறார். இவர் வையங்கொண்டதுக்கு அப்புறம் இவருக்கு புத்தி வாமனாவதாரத்திலே இருந்திருக்கு, அதனால வையங்கொண்ட வாமனான்னு அழுவா சொன்னார், வாமனே வையங்கொண்டன் சொல்லல அப்படின்னு அந்த ஈடுகாரர் காமிச்சிருக்க. இப்படி ஆழ்வாருக்கு எப்படி மதி, அந்த மதி எம்பெருமான் வாமனாவதாரம் பண்ணது ஆழ்வாரை வளைப்படுத்தணும்னு பண்ணார். அதுலே திருமங்க ஆழ்வாரும் இருக்க அதனால காமிக்கிறார், மான் குரலான அந்தனருக்கு இன்று அடிமை தொழில் உண்டாயே, அன்று மான் குரலான அந்தனருக்கு இன்று அடிமை தொழில் உண்டாயே, இன்னைக்கு அவனுக்கு சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணும். இன்று அடிமை தொழில்ங்கிற கருத்தை எங்கேயிருந்து வந்ததுன்னா, ஒழிவில் காலம் எல்லாம் முரணாய் மண்ணை வழிவிடா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் பாதித்த விஷயம். அத இன்று அடிமை தொழில் பூண்டாயே, இன்றைக்கு இந்த அடிமை தொழில பூந்தையே உனக்கு இந்த லாபம் கிடைச்சதேன்னு தன்னுடைய மனத்துக்கு இனியதாகி தன்னுடைய சந்தோஷத்தை காமிக்கிறதாக இந்த திருமொழி அமைஞ்சிருக்கு. எல்லாம் வித்யாமனம் கவிக்க பிரார்த்திக்கிறேன். கவிதாரிக சிம்ஹாய கல்யாண குணகாலனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.